கங்கெல்லாம் உதாலி சப்பிஹிஸ்ம ரப்பிக சப்பிஹ் சுப்பிஹி குலூனி சினி லப்பி இஸ்ம ரப்பிக இந்த ஜூமி மாதந்தே அல் அலா புர்ரே தூது சப்பிஹி சுப்பி ஹா ஒன்றோ ko kowal woni lasilion e hore makko sabu ko yamirore ko kowal woni ko sagittori sabbi yonnoba woni kowal kadino yeso e isma ondore ngandi o hamza wondo do ko hamzatul wasli ko hamza mutawata e sitayi ko hakunde woni o alaka wolede fiw siko e fuddode non don o jangete mana do ka hakunde wari ko don do wala ka jangere do ko sino yeso woni ko kowal masa hawro ndiri non ha do ado jokkondirde makko ngari ko kowal siko weli ndiri ardi rai bawo wangal masete masogal ngal tawata waawoto jango dade kowal yeso wangal tawa sartata ko wadi do ha ondo yo mase pocial lei ko fino jangora kono ngal ɗon poccal ley wanaafi so wondema ko ɗum hanno wonde ɗon na ɗum woni lasi lion ko ɗum addi fi on tigui taƴidiri tun hara e artira e lasi lion kowal ngal sabbi yamire woni subbin hin sini laɓɓin subbin hingol siningol ko irritagol laaɓugol hunde nden woni irrito laaɓugol isma inde rabbika jumi maɗa nden laɓɓingol inde makko nden kanko Allah ko ɗon laɓɓingol mo kanko tigi Allah kanko Allah kanko Allah on ko woɗɗodirɗo e kala ko ɗuyti ko woɗɗodirɗo e siforede kala ko ɗuyti kanko Allah ko siforteɗo timmal awa irritano muɗum irritano mo wondema kanko Allah ko laaɓuɗo ko timmuɗo ko woɗɗodirɗo e kala ko ɗuyti sabbi senin subbin hin laɓɓin isma rabbika inde jomi maɗa nden al ala kanko jomi maɗa mo tawata ko ɓurɗo e towde wonɗo e sengo dow fuu himo e sengo dow piiji ɗin fuu